ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணிபாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயகேன அஸ்மத் குருர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிருதேன பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு நமக்கு ஆறாவது பாசுரம் பிராப்தமாயிருக்கடியே. போன அஞ்சு பாசுரங்கள்ல நோன்பு நோப்பதோட முறை, அதனால கிடைக்கக்கூடிய பலன், யாரை நோக்கி பண்ணணும், இதெல்லாத்தையும் ஒவ்வொரு பாசுரம் மூலமா ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்தா. இப்ப இந்த பாசுரத்திலேருந்து ஒவ்வொரு பெண்ணா எழுப்பி நீராட போதுவீர்னு சொன்னதுனால ஒவ்வொரு பெண்ணா எழுப்பி அழைச்சிட்டு போக போற. ஆறாவது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான், அதாவது பொதுவாவே மனுஷால விட மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த நுண்ணறிவுன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதனால காத்தால அப்படின்ன உடனே இந்த பட்சிகள் எல்லாம் சப்திக்க தொடங்கிறது. அதே போல இங்கேயும் காலங்காத்தால புல் அப்படின்னு சொல்லப்படுற பட்சிகள் வந்து சப்திக்கிறது. அது ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இன்னும் கோஷ்டியில வந்து சேராத தூங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எழுப்புற. பட்சிகள் எல்லாம் சப்தம் செய்ய தொடங்கியாச்சு, சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னா அதுக்கு அவ சொல்றா விடிஞ்சாச்சு அப்படிங்கறத பட்சிகளை வச்சுட்டு சொல்றையே, எந்த பட்சியை வச்சுட்டு சொல்ற அப்படிங்கிற, பெருமாள்ங்கிற பட்சியை வச்சுட்டு தான் சொல்றன்னு சுவாபதேசம் இதுக்கு முக்கு ரைஷிங்கர் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. எந்த பக்ஷி அப்படிங்கறதுக்கு ரெண்டு பக்ஷி நம்மளோட சரீரத்துக்குள்ளேயே இருக்கு, பரமாத்மான்னு ஒரு பக்ஷி, ஜீவாத்மான்னு ஒரு பக்ஷி. அந்த பரமாத்மான்ற பக்ஷி தான் எங்களை அனுப்பிச்சிருக்கு, இப்போ அதுதான் சிலம்பித்து இன்னும் எழுந்து வராம இருக்கீங்களே, கனவு கண்டிருக்கீங்களா, இன்னுமா விடியல உங்களுக்குன்னு அந்த பக்ஷி சிலம்பித்து, எனக்குள்ள இருக்க அந்த பக்ஷி சிலம்பித்து, அதனால உன்னை எழுப்புறோம், நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறான். பொதுவிலேயே பெருமாளே வந்து ஹம்சமா வந்து அவதாரம் பண்ணார்னு ஒன்னு பாகவதத்துல உண்டு. பெருமாளே வந்து பக்ஷியா அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்றதும் உண்டு. ஆக அந்த பெருமாள்ன்ற பக்ஷி நம்மளை எழுப்புறார், இன்னுமா நீங்க வரல அப்படின்னு. அந்த பக்ஷியா அவதாரம் பண்ணவரா இருந்தாலும் சரி, இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்ஷியா இருந்தாலும் சரி, இந்த பக்ஷியானது இப்ப சிலம்பருது. சிலம்பருதுன்றது ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை, நம்மளுக்கு இப்ப வழக்கத்துல இல்லாத வார்த்தை. அதனால புல்லும் சிலம்பினகான், இந்த பக்ஷிகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருத்தோ. புல்லறையன் கோயில், புல் அறையன் கோயில் அப்படின்னு பிரிக்கிறாரு பெரியவா. புல் அப்படின்னா பறவை, அரையன் அப்படின்னா இந்த பறவைகளுக்கான தலைவன், அது யார சொல்றது அப்படின்னா கருடனை சொல்றது. புள்ளரையனான கருடன் அவனுடைய கோன்னா தலைவன், அந்த கருடனுக்கு தலைவன் யாரு அப்படின்னா பெருமாள். புள் அரையன் கோ இல், அந்த தலைவனோட வீடு, வீடு எது அப்படின்னா அதுதான் கோவில், அதுதான் இப்ப நந்தகோபர் இல்லமா தான் இவ வந்து, அதாவது நந்தகோபர் இல்லமா எதை நினைச்சிட்டு இருக்கானா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆக அந்த இல் அந்த நந்தகோபனோட வீடு. புள் அரையன் கோவில் அப்படின்னு சொல்லும் போது பறவைகளுக்கு தலைவனான அந்த கருடனோட தலைவனான பெருமாளோட வீடு அப்படின்னு இங்க சொல்ற புள்ளரையன் கோவில். இங்க கருடனை சொல்லி பெருமாளை சொல்றான். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, பெருமாளுக்கு எப்பவுமே தன்னை சொல்றதை விட தன்னோட பக்தர்களை சொல்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அப்படி சேவிக்கிறது தான் இன்னுமே உசத்தி. கருட தண்டகம் அப்படின்றதே கூட நம் சுவாமியே எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, மனுரனுகத பக்ஷி வக்ரஸ் புரஸ்தா ரகஸ்தாவகஸ் சித்ரபானு பிரியா சேகரஸ்திராயதாம் திவர்காபவர்க பிரசூதி பரவ்யோமதாமன் வலத்வேஷி தர்ப்ப ஜுவலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம்பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்த தோக்ரின் ததீதா ததைனா முதாகா மகீனா மகீனா மகீனாந்தகான்னு கருடனை பத்தி அவ்வளோ அவ்வளோ பெருசு சொன்னவர் கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, கருடனோட பிரபாவம் முழுக்க சொல்லிட்டார். ரொம்ப குட்டி ஸ்லோகம் தான் இது, ஆக்சுவலா மொத்தமே 7 ஸ்லோகம் தான். அதுல 6 ஸ்லோகம் வந்து இந்த மாதிரி கருடனை பத்தி சொல்லிடுறார். ஆனா முடிக்கும் போது என்ன சொல்ற, விசித்திர சித்தித சோயம் வேங்கடேச விபஷ்டிதா கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகா அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, கருடனையே கொடியாக கொண்ட எம்பெருமானுடைய திருவுள்ள முகக்க வேங்கடேசன் என்னும் அடியேன் இதை இயற்றினேன் அப்படிங்கிற. ஆக பெருமாளை சேவிக்கிறத விட பெருமாளை சேவிக்கிறவாள சேவிக்கிறது, அந்த பாகவதோத்தமர்களை சேவிக்கிறது, இதுதான் நம் சுவாமி பாதுகா சாஸ்திரம் முழுக்க நமக்கு சொல்லியிருக்க. அதுதான் வசதி, அதுதான் பெருமாளுக்கே திருப்தி அப்படிங்கறதுனாலையும் கருட தர்சனம் கருட துவனி ரெண்டுமே நல்ல மங்களங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனாலையும் இங்க கருடனை முன்னிட்டு பெருமாளை சேவிக்கிற ஆண்டாள் நாச்சியார். இப்போ ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட யானைக்கும் பரதத்துவத்தை நிர்ணயிக்க வந்த பெரியாழ்வாருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல துருவனுக்கும் இவா எல்லாருக்குமே எப்படி பெருமாள் காட்சி கொடுத்தார் அப்படின்னா, கருடாரூடனாய்தான் பெருமாள் காட்சி கொடுத்தார். தொண்டரடிப்பொடியாழ்வர் சாய்ப்பார், நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் உய்க்கும் வண்ணம் கேட்டிரே நம்பி மீர்காள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றேன். நாட்டினான் தெய்வம் எங்கும், பெருமாள்னா யாரு அப்படின்னா அது யாருன்னா கருட வாகனனும் நிற்க, கருடனோட இருக்கக்கூடிய பெருமாள். ஆக பெருமாள் வந்து கருடனோட இருக்கும் போது அதுக்கு ஒரு தனி ஏத்தம் தான். நம்மாழ்வார் சாய்ப்பர், அருளாழி புட்கடைவேர் அவர் வீதி ஒரு நாள் என்றுன்னு ஒரு தடவையாவது கருடாருடனா நான் இருக்கிற வீதிக்கு வரமாட்டீரா பெருமாளேன்னு கேக்குற, கருடன் கிட்ட கேக்குற, நீர் ஆய்ச்சின் வரமாட்டேரான்னு பெருமாளை பார்த்து கேக்குற, கருடாருடனா நீர் வரமாட்டேரான்னு. தன்னை பரதத்துவம்னு பெருமாள் சொல்லும் போதெல்லாம் கருடனோட தான் இருக்கார். பரதத்துவம்னு தெரியறதுக்கெல்லாம் கூட இல்ல, வெளியிலேந்து நம்ம ஒரு கோவில பாக்கிறோம் அப்படின்னா கூட இது இது என்ன கோவில், இது பெருமாள் கோவிலா இல்ல இதர தெய்வங்களோட கோவிலா அப்படின்னு தெரியணும்னாலே நமக்கு அடையாளம் காமிக்கிறது எது அப்படின்னா, அந்த 4 பிராகார ஓரத்துல இருக்கக்கூடிய கருடன் தான். ஆக கருடனோட பெருமாள்ங்கிறது அவ்வளோ வசதி. இப்போ இந்த இடத்துல புள்ளரையன் கோவில், அந்த கோவில்லேந்து என்ன அப்படின்னா, வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற. வெள்ளை விழிச்சங்கின் சங்கு வந்து வெண்மையா இருக்கும் போது அதுக்கு துவனி ரொம்ப அதிகமா, அதனாலதான் பேரரவம்னு சொன்னா. முதல்ல வர்றது ஒரு சத்தம், அதுதான் இந்த பட்சிகளோட சத்தம். அது ரொம்ப சின்ன அளவுல இருக்கிறதுனாலதான் சிலம்பின அப்படின்னா, ஆனா அதையும் தாண்டி ஒரு சத்தம் கேட்கறது அப்படின்னும் போது அதை பேரரவம்னு சொல்றான். எதோட பேரரவம், வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்ற. வெண்மைங்கிறது பொதுவிலேயே சத்வகுணத்தை காண்பிக்கிறது. அதிகாலை வேளை அப்படிங்கறதும் பக்திக்கு ஒரு ஏற்ற வேளை, அந்த சத்துவம் நிறைந்த அந்த வேளையில அந்த வெண்மையான சங்கின் நாதமும் நமக்கு சத்துவ குணத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுனால வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற பேரரவம். சங்கநாதம் அப்படின்றது பேரரவம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சத்தத்தை தாண்டி இருக்கிறதுனால அந்த டிகிரி ஆஃப் கம்பாரிசன்ல பேரரவம் அப்படிங்கிற. பிள்ளாய் எழுந்திராய், பகவத் பக்தியில இருக்கிறவாள அவ்வளவு மரியாதையா சொன்னாலே, நாங்கள் நம் பாவைக்கு அப்படின்லாம் மரியாதையா சொன்னாலே, இங்க பிள்ளாயின்னு கூப்பிட்டாளே அப்படின்னா, இன்னும் பகவத் பக்தியிலயும் அதோட எல்லை நிலமான பாகவத பக்தியிலயும் இவளுக்கு இன்னும் புத்தி நன்னா போகல, அதனால இவ இன்னும் தூங்கின்னு இருக்கா. இவ வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இன்னும் உனக்கு அந்த பக்தி வரலையே அப்படிங்கறதுனால பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு. பகவத் பக்தி பாகவத பக்தின்ற அளவுக்கு இப்ப என்ன வந்து சொல்லிட்டா அப்படின்னா, அந்த கருடனை சொல்லி அவ சொல்றாளோ இல்லையோ, அப்ப கூட எழுந்து வரலையோ இல்லையோ, அதனால என்ன, ஆண்டாளை பொறுத்தவரையில் கருடன் ரொம்ப வசதி, எல்லாருக்குமே கருடன் வசதினாலும் ஆண்டாளுக்கு இன்னுமே வசதி. ஏன் அப்படின்னா, ஆச்சாரியன் முகேன எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. ஆக இப்ப எழுப்பும் போது கூட முதல் முதல்ல ஆச்சாரியனை சொல்லிதான் எழுப்புறா, இல்லையா வந்து புள்ளன் தானே எழுப்பினா அப்படின்னா, கருடனோட அம்சமான பெரியாழ்வார், பெரியாழ்வார் தான் அவளுக்கு ஆச்சாரியன். அதனால தன்னுடைய ஆச்சாரியனான கருடனை புல் அப்படின்ற சப்தத்தின் மூலமா இங்க சொல்லி அவ தொடங்குறா. இங்க முதல் முதல்ல இப்பதான் எழுப்புற பாசுரம், அதுல முதல்ல அவளோட ஆச்சாரியனை சொல்லி அவ தொடங்குறா. அது தெரியாமையே இந்த பொண்ணு இன்னும் தூங்கின்னு இருக்கிறதுனால இத குழந்தையா நினைச்சுண்டு இன்னும் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கியேன்னு பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்றா. பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ எழுந்து வரல, அதனால அவ அடுத்த வார்த்தை சொல்றான். பேய்முலை நஞ்சுண்டு, பேய்முலை நஞ்சுண்டு. பெருமாளை பத்தி சொன்னா ஒருவேளை எழுந்து வருவளோ, ஆச்சாரியனை பத்தி சொன்னா வரமாட்டேங்கிற, பெருமாளை பத்தி சொல்லியாவது பாப்போம் அப்படின்ட்டு பேய்முலை நஞ்சுண்டு அப்படிங்கிறா. இங்க வந்து பூதனாவதத்தை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறா. ஏன்னா வாஸ்தவத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா கிருஷ்ண சரித்திரத்துல முதல் முதல்ல ஆரம்பிக்கிறதே பூதனாவதத்துல இருந்துதான், அதுதான் முதல் வதம், அவரோட லீலையே முதல்ல அங்கேருந்துதான் ஆரம்பிக்கிறது. அதனால அதையே முதல்ல சொல்லி இங்க எழுப்புறா. நம் சுவாமி சாய்ப்பர் பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்பு மாம்சம் அப்படின்னு, ஸ்தன்யபானம் பண்ணும் போது பாலோட சேர்த்து அவளோட பிராணனையும் உண்டான். ஆழ்வாரும் அந்த சாய்ப்பர் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை உற்ற வாங்கி உண்ட வற்ற வாங்கி உண்டவாயன் அப்படின்வர். ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷப்பால குடிச்சு பெருமாளுக்கு உன் ஆகாமியா இருந்தது அப்படின்னா, அவர் அவரை விடுங்கோ, அவரை சேவிக்கிற பக்தனான பிரகலாதனுக்கே ஒன்னும் ஆகல, பரமசிவனாருக்கே ஒன்னும் ஆகல அப்படின்னும் போது அவருக்கு என்ன ஆகும் அந்த விஷப்பால? சரி, அதுதான் விஷப்பால்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையோ, அப்புறம் ஏன் அவர் அதை சாப்பிடணும் அப்படின்னா, அவ பூதனையானவள் ஆரம்பத்திலேருந்து இது கண்ணனுக்கு, இது கண்ணனுக்கு, இது கண்ணனுக்கு, கண்ணனுக்காகவேன்னே நினைச்சுண்டே அவ அதை தடவிண்டா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு எதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாலும், இது கண்ணனுக்குன்னு நினைச்சுட்டு எதை கொடுத்தாலும் பெருமாள் ஏத்துப்ப, அவ விஷத்தை கொடுத்தாலும் பெருமாள் ஏத்துக்கிற. ஏன்னா அவ அது கண்ணனுக்குன்னே நினைச்சுண்டா. ரத்னமாலா அப்படின்ற மகாபலி சக்கரவர்த்தியோட பொண்ணுதான் பூதனையா வந்தா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் ஒண்ணு உண்டு. ஏன்னா எங்க அப்பா ஏமாத்திட்டார் அப்படிங்கறதுனால அப்பலேந்து அவளுக்கு இந்த பெருமாளை எப்படி நம்ம இது பண்ணணும், எப்படியும் வஞ்சிக்கணும், எங்க அப்பாவை வஞ்சிச்சவரை நம்ம வஞ்சிக்கணும்னு, அதனால கிருஷ்ணன் பிறந்துட்டார்னு தெரிஞ்சதுலேந்து அவ நினைச்சுட்டு இருக்கா, இது கிருஷ்ணனுக்கு, இது கிருஷ்ணனுக்குன்னு. அதனால அவ கிருஷ்ணனுக்குன்னு சொன்னதுனால நீ விஷத்தையே கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவரை ஏத்துட்டேன். இத நம் சுவாமி யாதவாபிதயத்துல சொல்லும் போது சொல்லுவார், தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாக பிராணான் பபௌ லுப்த புனர்பவாயாக அப்படின்வர். என்னன்னா, இந்த ஸ்தன்யபானம் பண்ணினத, கிருஷ்ணன் ஸ்தன்யபானம் பண்ணினத அவளோ அவகிட்ட அந்த பாலை வாங்கி சாப்பிட்டதை நினைச்சா தத்கிருது நியாயம்னு ஒண்ணு உண்டு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாவே அடுத்த ஜென்மத்துல பிறப்போணும். நம்மளோட பிராணம் பிரியும் போது எதை நினைச்சு பிராணம் பிரியறதோ அடுத்த ஜென்மத்துல நம்ம அதுவாவே பிறப்போம்னு ஜடபரதர் கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த தத்கிருது நியாயத்தின்படி கிருஷ்ணர் அந்த ஸ்தன்யபானம் பண்ணார்னு நான் நினைச்சுட்டே நம்மளோட பிராணம் போச்சுன்னா அடுத்த ஜென்மத்துல திருப்பி ஸ்தன்யபானம் பண்ற அந்த ஒரு பிறப்பு தானே நமக்கு கிடைக்கணும். திருப்பி நம்ம புனரபி ஜனனம் அப்படின்னு நம்ம இங்க திரும்பி தானே வந்து பிறக்கணும். ஆனா என்ன அதிசயம், இந்த தத்கிருது நியாயத்தையே உடைக்கிறாரே பெருமாள், ஸ்தன்யபானம் பண்ண கிருஷ்ணனை நினைச்சுண்டே நம்ம பரமபதிச்சோம்னா நமக்கு வைகுண்டத்தையே கொடுக்கறாரே, திருப்பி பிறப்பில்லாதது கொடுக்கறாரேன்னு யாதவாபிதேயத்துல நம் சுவாமி அவ்வளவு வியந்து போற. இந்த பூதனாவதத்துக்கு அடுத்தது சகடாசுர வதத்தை எடுக்கிறார். மாயச்சகடம் உடைத்து மறுதிருத்து கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கழக்கழிய அப்படின்னு ஆழ்வார். நம் சுவாமியும் எடுத்திருக்கிறது. எதிர்ச்சையா உச்சித்தே குமாரே சைலோப லக்ஷே சகடே நிரஸ்தேன்னு அறது யாதவா பிதயத்துல. எதிர்ச்சையா வந்தாலாகும், சகடாசுரன் எதிர்ச்சையா வந்தானா, அதாவது அவனுக்கு கொல்லணும்ன்ற எண்ணம்லாம் இல்லையா, அந்த மாதிரி வந்தானா பெருமானும் அதனால எதிர்ச்சையாவே வதம் பண்ணிட்டார். எதிர்ச்சையா அப்படி காலை நீட்டினார், அந்த கால் வந்து அப்படியே உதச்சது, உடனே அவன் மாண்டான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரயத்னமே வேண்டாம், அந்த அளவு ஈஸி. இதெல்லாம் ஒரு வதத்துல சேர்த்துக்கிறது அளவுக்கே இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி பெருமாள் அதை உதச்சு விட்டுட்டாராம். ஆனா அந்த சவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா அப்பேற்பட்ட சவுண்டா இருந்தது. அந்த சகடாசுர வதத்தும் போது அந்த சகடம் உடைஞ்ச சப்தமானது அப்பேற்பட்டதா இருந்தது. அதெல்லாம் சரியா, ஆனா ஒத்தி கார்த்தால ஒத்தி எழுப்பும் போது பேய் சகடம் இப்படின்லாம் சொல்லியா எழுப்புவா, அந்த மாதிரி கோதை பண்ணுவலா அப்படின்னா, கோதைக்கு என்ன எண்ணம்னா இதையெல்லாம் கேட்ட உடனே நம் கிருஷ்ணனுக்கு ஆபத்துன்னு இவ பதறி எழுந்து ஓடி வந்துடுவளோன்னு ஒரு நப்பாச. ஏன்னா கிருஷ்ணனை தூங்க வைக்கிறதுக்கு அவ அம்மா கதை சொல்லுவலாம். என்ன கதை சொல்லிருப்போம், ராமாயண கதை தான் சொல்லியிருப்போம். நம்ம எல்லாம் இப்ப குழந்தைக்கு கிருஷ்ணன் கதை சொல்லுவோம், கிருஷ்ணனுக்கு என்ன கதை சொல்லிருப்போம்னா ராமாயண கதை சொல்லுவலாம். ராமோ நாம பபுவ அப்படின்னு ராமன் ஒருத்தர் இருந்தார், ஹூ அப்படின்னு ஊ குட்டுமா குழந்தை. தத்பலா சீதே தி அப்படி, அவருக்கு சீதைன்னு ஒரு மனைவி இருந்தா ஹூ அப்படின்னு. பிதுர்வாச்சா பஞ்சவடி வனே விஹரத்தகா, அப்பா வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அவர் பஞ்சவடிக்கு போனார் அப்படின்மா. அங்க ராவணன் ஒத்தவன்தான், ஹரத்ராவண தாம் ஹரத்ராவணஹா அப்படின்ன உடனே ராவணன் வந்து சீத்தைய தூக்கிண்டு போனான்னு அம்மா குழந்தைக்கு கதை சொல்லிண்ட உடனே இந்த குழந்தை எழுந்து லக்ஷ்மணா என் வில்ல எடுடா அப்படின்ட்டான். என்னன்னா குழந்தையா இருக்கார், கிருஷ்ணர் தான், பெருமாள் தான், சர்வசக்தன் எல்லாம் தான் தெரியும். ஆனா பிராட்டிக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கஷ்டம்னு உடனே லக்ஷ்மணா என் வில்ல எடுடா அப்படின்னு. குலசேகர ஆழ்வார் கதையிலும் இந்த மாதிரி ஒண்ணு வரும். அந்த மாதிரி ஒருவேளை இந்த நாயகியானவள் தூங்கின் இருக்காளே, இவ ஒருவேளை எழுந்து வந்துடுவளோன்னு ஒரு நப்பாசையா அதுக்காக சொல்றா. பேய்முலை நஞ்சுண்டு சகடாசுரவதம் இதெல்லாம் சொல்றா, ஆனா அவ அதுக்கும் எழுந்து வரல. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை அப்படிங்கிறான். அரவத்த மணியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி உழந்து புகுந்தான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ல சொல்ல கேட்டு வளர்ந்தவோ இல்லையா இவோ. அதனால சொல்றா, வெள்ளையான ஆதிசேஷன் மேல வெண்மையான பார்க்கடல்ல தூங்குற பெருமாள்னு அர்த்தம். அந்த பால் வெள்ளம் நிரம்பிய நந்தகோபனோட அந்த இல்லத்துல கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்காருல்ல, அது சுவாபதேசம். ஆக இதுல மேலோட்டமான அர்த்தம் பார்க்கடல்ல இருக்கிற பெருமாள், ஆனா அதோட சுவாபதேசம் பால் வெள்ளம் நிரம்பிய நந்தகோபனோட இல்லத்துல படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணரை தான் இந்த இடத்துல அவ சொல்றான். வித்துன்னு சொன்னான், வித்து அப்படின்னா பெருமாள்ன்ற வித்து. வித்துன்றது நமக்கு தெரியும், ஒரு இடத்துல நாத்து நடுறதுக்கு முன்னாடி வித்து ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் அந்த மண்ணோட சேர்த்து இன்னொரு இடத்துல அந்த மாதிரி பண்ணுவா இல்லையா. இப்ப பெருமாள்ன்ற வித்த பார்க்கடல்ல ஊற வச்சிருக்காளாம். அதுக்கப்புறம் அங்கேந்து இந்த பூலோகம் அப்படின்ற சம்சார வயல்ல கொண்டு வந்து நடுவாளம், அதுதான் அவர் அவதாரம் பண்றது. அது வியூகத்திலேயா இருக்கட்டும் அர்ச்சையிலேயா இருக்கட்டும், இப்போ வந்து அந்த வயல்லேந்து வந்த அந்த கதிர்னால இந்த பூமியானது செழிப்பா இருக்கு. ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த வித்து. அந்த வித்து எங்க ஊற வச்சுருக்கா, பார்க்கடல்ல ஊற வச்சிருக்கா. அதனால அந்த வித்து உள்ளத்துக்கொண்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்ன பண்றா, உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்களும் யோகிகளும் அப்பேற்பட்ட வித்தான பெருமாளை தங்களோட உள்ளத்துல வச்சுருக்கா. நம்மாழ்வார் சாய்க்கிற, கல்லும் கனைகடலும் வைகுந்தவானாடும் புல்லென்றொழிந்தன கொல் ஏ பாவம், வெள்ள நெடியான் நிறம் கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிற. ஐயோ பாவம், அந்த வைகுண்டத்திலையும் இந்த பார்க்கடல்லையும் பெருமாள் இல்ல, ஏன்னா அவர் என் மனசுல வந்து இப்ப தங்கிட்ட, அப்படின்னு சொல்ற ஆழ்வார் இப்ப அவர் அங்கெல்லாம் இல்ல, இப்ப எங்க இருக்காருன்னா என்னோட மனசுலதான் இருக்கார் அப்படின்ட்டு, என் மனசுலயே இருக்கியே நீ பாவம் க்ஷீராப்திய மறந்துடாத அப்படிங்கிற வியாக்கியார்த்தாக்கள்லாம். அதுதான், அதனால முனிவர்கள் அப்படின்னு சொன்னா மனநம் செய்பவர்கள், மனநசீலகா. யோகிகள் அப்படின்னா அவ வந்து கர்மம் செய்யறவா, கர்மங்களை ஃபாலோ பண்றவா, எம்பெருமானோட குணங்கள்ல ஈடுபட்டவா முனிவர்கள், அவருக்கு தொண்டு பண்றவா யோகிகள். அதனாலதான் நம்மள வந்து நம்ம வந்து நம்மாழ்வாரெல்லாம் முனிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவ வந்து குணங்கள்ல ஈடுபட்டவா. அப்பேற்பட்ட முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்றா அப்படின்னா மெல்ல எழுந்து, எழுந்துக்கும் போது எப்பவுமே யாருமே மெல்ல எழுந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா நமக்குள்ள அது சயின்டிபிக்காக ஆயிரம் ரீசன் சொல்றோம், ஆனா ஏன்னு நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு சொல்றா, ஏன்னா நம்ம மனசுக்குள்ள பெருமாள் இருக்க, ராத்திரி தூங்கி எழுந்துக்கும் போது அந்த பெருமாளுக்கு ஒரு அசங்கல் இல்லாம அவர் ஒரு திடீர்னு எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு அதிர்ச்சி இல்லாம நம்ம எழுந்துக்கணுங்கிறதுனால நிதானிச்சு எழுந்துக்கணும். மலையிலேருந்து பிரகலாதனை தள்ளி விடும் போது தனக்குள்ள அந்த மனசுக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்துட்டு அந்த குழந்தை அப்படியே மார்பை அணைச்சுண்டுதான் கீழே விழுந்தானான். தான் விழுறது அந்த குழந்தைக்கு தெரியல, ஆனா மார்பை அணைச்சுண்டானா, ஏன்னா அங்க பெருமாள் இருக்காரு அப்படின்னானா. அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற பெருமாள் நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது பெருமாளுக்கு அலுங்காத வகையில மெல்ல எழுந்துக்கணும் அப்படிங்கிற. மெல்ல தெழுந்த அந்த முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ற பேரரவம், அவா எல்லாரும் எழுந்த உடனே ஹரி சப்தம் சொல்றான். அந்த பேரரவம் இது அதையும் தாண்டி இருக்கு, வெள்ள வெளிச்சங்கின் பேரரவத்தையும் தாண்டி இருக்கு இது. ஏன்னா இது ஹரின்ற பேரரவம், இத்தனை முனிவர்களும் யோகிகளும் சேர்ந்து எழுந்த உடனே நம்ம 7 தடவை ஹரிஸ்மரணம் பண்ணணும்னு சொல்லுவான். இதை நம் சுவாமி வைஷ்ணவ தினசரியில நமக்கு ஒரு வைஷ்ணவன் தினசரி என்ன பண்ணணும்ன்றதுல சொல்லும் போது முதல் பாசுரமா அதை தான் நமக்கு கொடுத்துருக்க. வரியுருள் அழிவதன் மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவன் அடியினை பரிவோடு பரவுநல் அடியவர் பழவுரை அரி அரி அரி அரி அரி அரி அரியே அப்படின்னு 7 தடவை சொல்லணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஆக ஒவ்வொரு முனிவர்களும் யோகிகளும் 7 தடவை சொன்னா அது எவ்வளவு சத்தமா இருக்கும். ஹரி என்ற பேரரவம், அதனாலதான் அதை பேரரவம்னு சொன்னான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை சேர்ந்து சொல்றதுனால அந்த பேரரவமானது கேட்கலையா உனக்கு அப்படிங்கிற அதையும் சொல்லி எழுப்புற. அந்த பேரரவம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளம் புகுந்து குளிர்ந்து, இந்த செவி வழியா நம்மளோட மனசுக்குள்ள புகுந்து நம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தாபத்தை போக்குறது அப்படிங்கறதுனால உள்ளம் புகுந்து குளிர்ந்து. நம்ம இதுல பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொரு பாசுரத்தோட அந்த எண்டிங் போர்ஷனையுமே அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ ஒரு சுபவார்த்தையா, அவ்வளோ நமக்கு மனசுக்கு ஹிதம் அளிக்க கூடியதாவே ஆண்டாள் வந்து முடிக்கிறா எப்பவுமே. ஆக அந்த மனசுக்குள்ள பெருமாள் வந்துட்டார் அப்படின்னா அந்த சப்தமானது வந்துட்டோம்னா அந்த சப்தத்தின் மூலமா செவி வழி புகுந்து மனசுல பெருமாள் வந்துட்டார்னா உள்ளம் புகுந்து குளிர்ந்து நம்மளுடைய தாபத்ரயத்தையும் போக்குவார். தேகத்துல இருக்கக்கூடிய தாபத்தையும் அது போக்குறது. ஏன்னா மார்கழி மாசம் இப்ப நமக்கு இந்த காது வழியா தான் எல்லா காத்துமே உள்ள போய் கோல்டெல்லாம் பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆக இந்த செவி வழி இந்த காத்து போகும்போது அந்த காத்து வழியா அந்த வார்த்தையும் உள்ள போகும், ஹரிஹரின்ற அந்த சப்தமும் உள்ள போகும்போது அது நம்மளுடைய தாபத்ரயத்தையும் போக்குறது அப்படிங்கறது இந்த பாசுரத்தோட விளக்கமா நமக்கு அமையது. முதல்ல 5 பாசுரத்துல தனித்தனியா பெருமாளோட 5 நிலைகளை சொன்னவோ இந்த ஒரே பாசுரத்திலேயே 5 நிலைகளையும் நமக்கு கொடுத்துருக்கா. இதுல கருடாரூடனான பெருமாளை சொல்லும் போது பரம், வெள்ளத்தரவில் துயில்னு சொல்லும் போது வியூகம், பேய்முலை நஞ்சுண்டு சகடாசுர வதத்தை சொல்லும் போது விபவம், உள்ளத்துக்கொண்டு முனிவர்கள்னு சொல்லும் போது அந்தர்யாமி, கோவில் சொல்லும் போது அர்ச்சை. ஆக இந்த ஒரே பாசுரத்திலேயே 5 நிலைகளையும் நமக்கு கொடுத்திருக்கா. இந்த 6வது பாசுரத்துல நமக்கு 5 நிலையும் சேர்த்து ஆண்டாளானவள் நமக்காக கொடுத்திருக்காரியே. ஆக இந்த பாசுரத்தை இதோடு நாம் தலை கட்டுகிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.